ஐயா வணக்கம். இந்த மண்ணை எந்த அளவுக்கு துடிப்பொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தருவும் வேண்டாது சலப்படும். அதாவது மண்ணை எந்த அளவுக்கு காய விடுறோமோ அந்த அளவுக்கு மண் நனையும் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எந்த அளவுக்கு மண் அதனால் வெயில் காலங்களில் மண்ணை நல்லா காய விடுறோம், ட்ரெஞ்ச் எடுத்து மண்ணை நல்லா காய விடுறோம். அப்படி நல்லா மண்ணை காய விடும்போது மழைக்காலங்களில் தண்ணீரை நன்கு அந்த நிலம் உறிஞ்சி வச்சுக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி வச்சுக்குது. இப்படி மண்ணை எந்த அளவுக்கு அந்த மழை தண்ணியை குடிக்குதோ, குடிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மண் பொலபொலப்பு தன்மையாக மாறிடுதுங்க. அப்படி மண் பளபளப்பு தன்மையை இயல்பாகவே மாறும் பொழுது மண்ணுக்குள்ள இடைவெளி தானாக கிடைக்குது. அப்படி மண்ணுக்குள்ள இடைவெளி அதிகமாகும் பொழுது தாவர வேர்கள் மிக எளிதாக அதில் ஊடுருவி சத்துக்களை உறிஞ்சிக்கும் தன்மையை உடையதாக இருக்கும். அப்படி மண் இளகும் பொழுது மண்ணோட வளம் இயல்பாக கூடுது, மண்ணோட உவர்தன்மை மாறுது, மண்ணோட வளமிழந்த மண் வளமுள்ள மண்ணாக மாறுது, உப்புத்தன்மை மாறி நல்ல நிலமாக மாறுது. அது தாவரங்கள் எளிதாக வேர்களை ஊடுருவி சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளி உறிந்து கொண்டு மிக விரைவாக தாவரங்கள் வளரும் தன்மை உருவாகுது. தன் உறிஞ்சி வச்சுக்கிட்டது போக மீதம் தண்ணீரை கீழே விடுறதுனால நிலத்தடி நீர் மட்டமும் உயருதுங்க ஐயா. இப்படி பல விஷயங்கள் மண்ணை அதே மழை தண்ணியை வச்சு அதே நீங்கள் தேவையில்லைன்னு சொன்ன அந்த மழை தண்ணி அந்த வெயில் இதை கொண்டே இத்தனை வேலைகளையும் மிக எளிமையாக மிக இனிமையாக நம்ம செய்துக்கிட்டு வரோங்க. இப்படி செய்யும் பொழுது இது நீங்கள் சொன்ன அந்த மழை தண்ணி இருக்குதுன்னு சொல்கிற கோடை உழவு எடுப்பதோ அல்லது கோடை உழவு எடுப்பது அல்லது ஏர் ஓட்டுவது, மூடாக்கு போடுவது, அங்கக பொருட்களை போடுவது, அல்லது இன்னும் நீங்கள் சொன்ன அத்தனை 9 வகையான முறைகள் சொல்லியிருக்கேன். இப்படி இத்தனை வேலை இவ்வளோ வேலைகள் செய்வது என்பது தேவையில்லாததுங்க ஐயா. நாமெல்லாம் வெறும் மழையே மட்டும் மழை அப்புறம் வெயில் இப்படி இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நிலத்தை உழுதல் மற்றும் சத்து பொருளாக மாற்றுறது, நிலத்தடி நீர் வளமிக்கதாக மாற்றுறது, இப்படி அனைத்து வேலைகளையும் வெறும் இந்த வெயிலும் மழையை வச்சு மிக எளிமையாக செய்து விடுகிறோம். இதற்கு வேறொரு இடுபொருளோ அல்லது உழவோ வேறு எதுவும் தேவைப்படாதுங்க ஐயா. எனவே வேளாண்மை என்பது மிக மிக எளிமையானது, மிக இனிமையானது, அதை எல்லோரும் இயல்பாக செய்யக்கூடியது என்பதும் வேளாண்மையை ஒரு எளிமையான முறையாக மாற்ற வேண்டும் என்றும் நாம் இங்கு இந்த குழுவில் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த குழுவில் ஏற்கனவே இருக்கும் பதிவுகளை தெரிந்து கொண்டு இங்கு இந்த பதிவுகளை இடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.